சீதையை பாருப்பா, மம சுதா இவன் நான் வளர்த்தவள் ஆரோ என்று நினைத்து விடாதே. சகதர்ம சரீதவாம், உனக்கு எல்லா காரியங்களும் ஒத்துழைக்கக்கூடியவள் இவளை உன்னுடைய கையினாலே பிடி, உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் என்று சீதையை பாணிகிரணம் பண்ணி கொடுக்கிறார். அப்பொழுது அப்பேற்பட்ட அழகிய சீதையை பிடித்த வலது கையினாலே இன்று கரடுமுரடான குச்சியை கையில ஏந்திருக்கிறான் கண்ணன். அப்படி இருக்குச்ச, அந்த குச்சி பாக்கியம் பெற்றதுதானே. அது மாத்திரமா கரசரோருகம் காந்த காமதம் சிரசி தேகினா சீகர கிரகம். கோபிகளே, கோபியாகிய இதுல பாடுகின்ற காலத்துல கண்ணா உன்னுடைய திருக்கை எத்தகையது, ஸ்ரீகர கிரகம், பிராட்டியனுடைய கையினாலே பிடிக்கக்கூடிய கை, தாமரை மலர் போன்று அழகானது. தெரிஞ்சதா, எல்லோரையும் கவர்ந்து எல்லோருக்கும் அவரவர்கள் இஷ்டத்தை எல்லாம் கொடுக்க வல்லது. அப்பேற்பட்ட உனது கையை என்னுடைய தலை மேலே வெய்ய என்று கோபிகள் எல்லாம் வேண்டுகிறார்கள். இப்படி கோபிகளாலே வேண்டப்படுகின்ற கை இந்த வலது கை, அதால இந்த கரடுமுடான குச்சியை அவன் பிடித்திருக்கிறான். அப்பியங்கிரி மூலே பதிதஸ்யமே விபுகும் சிரஸ்யதாஸ்யன் நிஜஹஸ்த பங்கஜம். ஒரு சமயம் கம்சன் அக்ரூரை அனுப்பி கண்ணனை அழைத்துக் கொண்டு வரும்படி சொல்லுகிறான். ஆயர்வாடியிலிருந்து அப்பொழுது கொல்வதற்காக, அப்படி இருந்தும் கூட அவனை கொல்ல முடியாது என்று அக்ரூருக்கு தெரியும் அல்லவா, பரம பாகவதோத்தமன், நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதே என்று தேரில் ஏறிக்கொண்டு ஆயர்வாடிக்கு வருகிறான் பரம பாகவதோத்தமன். அவர் உள்ளே வந்து கண்ணனை உழுந்து வணங்குகிறார், சேவிக்கிறார். அப்பொழுது ஹஸ்தாவலம்பனோஷ்யேக பக்தி கிரீதோ ஜனார்தனஹா, ஜனார்தனன் எப்பேற்பட்டவன், பக்தி கிரீதன் கண்ணன், யாரு மிகுந்த உயர்ந்த பக்தியை பண்ணுகிறார்களோ அவர்களாலே அவர்களுக்கு அவன் விலைக்கு வாங்கப்பட்ட பொருள் போல இஷ்டப்படி கையாளக்கூடியவனாக அவன் இருப்பான். அப்பேற்பட்டவன் அவன் ஹஸ்தாவலம்பனஹா, அவன் நம் கைக்கு பிடிப்பாக இருப்பான், ஆதரவாக இருப்பான். ஆக பக்தர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடியதான அந்த கை இருக்கேன், அப்பேற்பட்ட கை இன்று ஒரு கழியை கையிலே ஏந்திருக்கிறது. ஆக அப்பேற்பட்ட குச்சிக்கு என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் என்று பாக்கியம் என்று அழகாக பேசுகிறார். லீலாயேஷ்டிம் கரகுசலையே தட்சிணே நியஸ்ய தன்யாம் என்று. அப்புறம் அம்சே தேவியாக உலகருஜிரே தன்னிவிஷ்ட அந்யபாகு, நப்பெண்ணை பிராட்டினுடைய தோல் மீது இன்னொரு கையை வச்சுருக்கான். எப்படி வச்சுருக்கான், புடியா தள்ளிவிட முடியுமா, தள்ள முடியாது. எப்படி சன்னிவிஷ்ட அந்யபாகு, நிவிஷ்ட அந்யபாகு, சன்னிவிஷ்ட அந்யபாகு, இருக தழுவி கொண்டிருக்கிறான் தனது இடது கையாலே அவன். ஆக இவனுடைய கைப்பட்டவுடனே அவளுக்கு உடல் முழுவதும் மயிர்கூச்சலிடுகிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த கை, அதை தேவியாக அம்சே அப்படின்னான். எப்படியானால் சீதா தேவியோ, எப்படியானால் ருக்மிணி தேவியோ, அதே போல இவள் சாமானிய கோபஸ்ரீ இல்ல, இவளும் ஒரு தேவி, அதாவது நீ நீலா தேவி இவள். ஆகினால சன்னிவிஷ்டா அந்யபாகு, காடமாக இருக ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அந்த கையை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். நப்பினுடைய தோல் அழகிற்கே தோல் மேல வைப்பதற்கு காரணம் அவள் தோல் அவ்வளவு அழகானது, அது மிகச் சிறந்தது. கண்ணனை விட அவளுடைய தோல் அழகு உயர்ந்தது என்கிறார். அம்சே தேவியாக என்பதனாலே, எப்படியானால் சீதைக்கு கண்ணழகு அதிகமோ ராமனை விட, அது மாறி எங்கே அனுமான் அசோகவனத்தில் சீதையை பார்க்கிறான். அதற்கு முன்னால் என்ன நினைத்துக் கொண்டு போனாலும் சமுதிரத்தை தாட்டும் பொழுது என்ன கஷ்டம் நமக்கெல்லாம், கோடிக்கணக்கான வானரங்களை எல்லா திக்குகளுக்கும் அனுப்பி சீதையை தேட சொல்லுகிறாரே, நம்மையும் தென் திசையை நோக்கி அனுப்பினாரே, நாமும் இப்பேற்ற கடினமான சமுதிரத்தை தாண்ட வேண்டியிருக்கிறதே, இவ்வளவு காரியம் எதற்காக செய்கிறார் பைத்தியகாரத்தனமாக, ஒரு பெண் இல்லை போயிட்டு அவ்வளவுதானே,

வன்ய வேஷத்தை காட்டு வேஷத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறாளாம். சீதை வைதிக வேஷத்தை ராமனிடம் எதிர்பார்த்தது போல உபகன்யா புஜங்கா என்று பின்னாடி சொல்ல போகிறார். கோபஸ்திரிகள் எல்லாருக்கும் இவன் எப்படி இருக்கான், விடாக்கிரேசரனா இருக்கான். விடன் என்றால் குறும்பு செய்து கொண்டு பெண்களை பார்த்து வேடிக்கையா பேசுவது, சமாஷ் பண்ணுவது, இத மாதிரி பண்ணக்கூடிய விடனாக அவன் இருக்கான். இந்த நப்பின் இருக்கால தெரிஞ்சுதா, இவளுடைய புருஷகாரத்தினாலதான் கோபஸ்திரிகளுக்கெல்லாம் கண்ணன் வந்து அவளுடைய விரதத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்தான். திருப்பாவையில நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்று நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்று நப்பின்னையை அழைக்கிறார்கள் அவள் உதவி வேண்டும் என்று. இவன் இந்த சமயத்தில் மாறுவி நோன்புக்கு உதவும்படியாக இந்து மதகளித்தம் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்று பாட்டில அவனுடைய நோன்புக்கு உதவ வேண்டும் என்று பிராட்டியான நப்பின்னை பிராட்டி சிபாரிசு பண்ணுகிறார். ஆகினால எப்படியானால் அந்த பிராட்டியை அனாதரித்து எந்த காரியம் செய்ய முடியாது. ஆகையில இவ்வளவு கோபிகள் மாறுகள நப்பின்னியை ஆதரித்து அவளை எருக தழுவி கொண்டானாம் கண்ணன். எப்படியானால் சீதா பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லாமல் ராமனிடம் எந்த பலத்தையும் நாம் அடைய முடியாது. எப்படி சூர்பனகை இருக்காள, அவள் சீதா பிராட்டியை அனாதரித்து ராமனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். என்ன ஆயிற்று, மூக்கறுபட்ட. ஆக அதே சமயத்தில் பிராட்டிக்கு அசோகவனத்தில் தன்னுடைய மனைவியை கொண்டும் பெண்ணை கொண்டும் உபகாரம் பண்ணிய விபீஷன் ஆழ்வான் இருக்கானே, அவன் பிராட்டியினுடைய புருஷகாரத்தினால எல்லா நன்மைகளையும் அவன் பெற்றான். ஆகவே பிராட்டியினுடைய சம்பந்தம் அவசியம் நமக்கு வேணும். அதே மாதிரி ருக்மிணியிடம் எப்படி எம்பெருமான் இருக்கானோ அதே மாதிரி நப்பின்னையோடும் கோபிகளோடும் நெருங்கி பழகுகிறான் இந்த கண்ணன். ஏன் அப்படின்னு கேட்டவனா, அவனுக்கு அப்பொழுதுதான் சௌசீல்யம்ங்கிற குணமானது தேரும். எல்லோரையும் பழகினாலே சௌலபியம் இருக்கலாம், இருந்தாலும் மட்டமானவர்களோடும் நெருங்கி பழகினால்தான் எம்பெருமான் சுசீலம் சௌசீல்யமுடையவன் என்று எல்லாரும் கொண்டாடுவார்கள். ஆக அந்த சௌசீல்யத்தை காட்டும் முகமாக கோபஸ்திரிகளிலே பிரதானமான நப்பின்னையை தான் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டான். மேகச்சியாமகாம் எப்படி இருக்கானவன், மேகத்தை போன்று கரிய வண்ணமுடையவன் அவன். தெரிஞ்சுதா, தம்பதிகளுக்கு அவ்வளவு ஆணுரூபியம் இருக்கிறது என்கிறார் சுவாமி. ஏ நீளையும் கருப்பு, தெரிஞ்சா இவனும் கருத்த மேகம் போல இருக்கான். கருத்த மேகங்கிறது வருஷோன்முகமாக இருக்கும், அதான் மழை பெய்ய தயாராக இருக்கும் அந்த சமயம். அதே அந்த சமயத்தில் அதனுடைய அழகே தனி. அதே போல இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, இந்த கோபிகளுக்கெல்லாம் அவர்கள் இஷ்டத்தெல்லாம் வருஷிப்பதற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அப்பேற்பட்ட கண்ணன் அப்படி கருமையானது ரெண்டு பேருக்கும் அப்படி ஒத்து இருக்கு. மின்னு மாமழை தவழும் மேகவண்ணா என்பார் ஆழ்வார். ஆக தனக்கு அபீஷ்டமானதை எல்லாவற்றையும் மழைபோல் வர்ஷிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்வாரும் மாமழை தவழும் மேகவண்ணா என்பார். அப்பேற்பட்ட கண்ணனுடைய கருப்பும் அதே நீலாபிராட்டினுடைய கருப்பும் அழகிய கருப்பு ரெண்டும். ஆக தம்பதிகளிலே உருவ ஒற்றுமையும் நிறத்தின் ஒற்றுமையும் இருக்கிறது என்று பேசினார் மேகச்சியாமகா என்று. இன்னும் மேகலா தத்த வேணு, இப்படி இருக்கின்ற நிலையில கண்ணன் என்ன பண்ணா, உன் யசோதா பிராட்டி இடுப்புல அவளுக்கு உத்யானத்தை கண்ணனுக்கு சூட்டியிருக்கிறார். அந்த உத்யானத்துல அது நவரத்ன கஜினமான அழகான உத்யானம், அதுல சொர்ணமயமான ஒரு வேணுவும் பண்ணி கொடுத்துருக்கா போல் இருக்கு கண்ணனுக்கு. அதனால அந்த வேணுவ அந்த உத்யானத்தில் சொல்லிக் கொண்டிருக்கணும். ஆக இடுப்புல உத்யானம் இன்னும் எப்படி இருக்கான், குஞ்சாபீட ஸ்புரித சிகரஹாம், தன்னுடைய திருமுடியில ஆபரணம் மாறி சாத்தி கொண்டிருக்கிறான் குந்துமணி மாலைய. குந்துமணி மாலைய அழகாக தொடுத்து தன்னுடைய முன்னெற்றி மயிர்களெல்லாம் நன்றாக வாரி முடித்து அதை சுற்றி குந்துமணி மாலையினால கட்டி அழகுபடுத்தியிருக்கிறான். ஆக கருத்த முன்னெற்றி மயிருக்கு இந்த சிவந்த குந்துமணி மாலை ஒரு அழகை கொடுக்கிறது. முஞ்சாவீட ஸ்புரித ஜிகிரகம், அப்பேற்பட்ட கண்ணம் கோபகன்யாபுஜங்கா, கோபிகளுக்கெல்லாம் மிக மிக விடனாக இருக்கான், அவர்களுக்கு ஆசைக்கு ஏற்றவனாக இருக்கான். எல்லோரும் கண்ணன் கண்ணன் என்று அவனையே பார்த்து கொண்டு அவனோடு பேசுவதும், அவன் விளையாட்டாக குறும்புத்தனமாக பேசுவதும், குறும்புத்தமான செயல்களை செய்வதும் எல்லாத்தையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி விடாகிரேசனாக கோபகன்யா புஜங்கனாக சேவை சாய்க்கிறான். ராமனை போல இல்ல, ராமன் ஏகதார விரதம் ஆகினால பிறருடைய மனைவி பிற சீர்களை ஏற்காமல் இருக்கக்கூடியவன். அவன் அது மாதிரிலாம் இல்லாமல் இவன் கோபிகளுக்கு எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிறான் கண்ணம். அப்ப ஏற்பட்ட கண்ணம் எவ்வளவு அழகு, லலிதா ஜெயதி அப்படின்னான், ஜெயதி லலிதாம். லலிதா என்றால் மிக அழகன், சுந்தரனாக பிரகாசிக்கிறான். அவன் நியாச விம்சதியில சுவாமி தேசியன் சாதிப்பார், சேதே புஜங்க சயனே மகாபுஜங்கா என்பார். கண்ணன் எப்பேற்பட்டவன், மகாபுஜங்கா பெரிய விடனவன். புஜங்கனா ஏன் இருக்கா அப்படின்னா, அவர் எம்பெருமான் எதுல படுத்துட்டு இருக்கார், புஜங்க சயனே, புஜங்க சயனத்துல படுத்துட்டு இருக்கிறவர். புஜங்கத்தோடு பழகிறவா புஜங்க மாத்தானே இருப்பா, புஜங்கம்னா பாம்பு, பாம்பு படுக்கல இருக்கான்னு அர்த்தம். ஆஹா, புஜங்கத்தோடு பழகிறவா புஜங்கமா இருப்பானு அர்த்தம், விடனா இருப்பான் இங்க பொருள். இவ்வாறாக கண்ணன் வலது கையிலே ஒரு கழி, இடது கையை நப்பின் தோல் மீது வைத்து இருக அணைத்துக் கொண்டிருக்கிறான். இடுப்புல வேணுவை சுருகிக் கொண்டிருக்கிறான். தலை கொண்டையில குந்துமணி மாலை அணிந்திருக்கிறான். மேகசியாமனாய் புன்னகையோடு விடனாக சேவை சாதிக்கிறான் சுவாமி தேசிகனுக்கு. ஸ்லோகம் 19. பெற்றாலேடிமதிகதாம் பிராத்த காடாங்கபாளிம் பஷ்டாதீசன் மிளிதனயனாம் பிரயசீம் பிரேட்சமானஹா வஸ்திராயந்திர பிரணிஹிதகரஹாம் பக்த ஜீவாதுரவியாது வாரி கிரீடா நிபிளவசனஹா வல்லவி வல்லபோனஹா. இந்த ஸ்லோகத்தில் கண்ணன் பிச்சாங்குழலாலே நீர் அடித்து கோபசீரோட விளையாடும் அழகை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறார். கண்ணன் இங்க பீச்சாங்குழலோட கோபிகளோட விளையாடும் காட்சி இது, அதே அழகாக அனுபவிக்கிறார் தேசிக நாயகி. ஒருத்தி என்ன பண்றா, கோபஸ்திரி கண்ணன் மீது பீச்சாங்குழல்ல நிறைய ஜலத்தை இழுத்து அந்த ஜலத்தை கண்ணன் மேல பீச்சி அவனுடைய வஸ்திரங்கள்லாம் நனையும்படி செய்கிறான். வஸ்திரங்கள் நனைஞ்சா என்ன பண்றது அப்படின்னா, திருமேனியோட ஒட்டின்றது, ஈர வேஷ்டி குளிச்சுட்டு கரையேறினா உடம்போட ஒட்டின் இருக்கும். அத மாதிரி திருமேனியோட நன்னா ஒட்டி போகும்படியா பண்ணிவிட்டான். அப்படி பண்ணினதே ஒரு தான் கண்ணனை ஜெயிச்சதாக அவளுக்கு சந்தோஷம். ஆகினால கண்ணனை ஜெயிச்சாச்சு, கண்ணன் மேல பீச்சாங்குழலால ஜலத்தை அடிச்சு என்ன முழுக்க நனைச்சு விட்டாச்சு. அதே மாதிரி அடுத்தா போல மற்றொரு கோபியும் அதே மாதிரி பண்ணணும் என்பதற்காக அவள் மேல பீச்சாங்குழல் அடிச்சிருக்கா, தண்ணீரை நன்னா குழல்ல இழுத்துக்கிண்டு ஒரு வில்லாளி போல முன்னாடி இடதுகால நீட்டி வைத்துக்கிண்டு தண்ணீரை பீச்சத்துக்கு தயாரா இருந்தா. அப்போ தயாரா இருக்கிற காலத்துல பிரச்சாலிடஸ்திதிமதிகதாம் அப்படிங்கிறார். அதாவது அழகாக நின்று கொண்டு குறிபார்த்து வேடுவன் எப்படியானால் அம்பை எழுதுவனோ அதுபோல தண்ணீரை அடிப்பதற்காக அவள் தயாராக நிற்கிறார். அந்த நிற்கிற அழகை பார்த்த உடனே கண்ணன் மயங்கினான். உடனே பின்புறமாக அவளுக்கு தெரியாமல் சென்று அவளை இருக தழுவி கொண்டு விட்டான். அவளால் சிபிரி பார்த்தா ஒன்னும் முடியல. பச்சாதீசன்மிழிதனாம் பிரயசீம் பிரேட்சமானஹா அப்படின்னா, இருக தழுவ அவள் சாதீனமா அந்த துருத்தியை எடுத்து இன்னொரு கோபி மேல தண்ணியை அடிக்க முடியல. அவளால திமிரி கொண்டு யார் நம்ம கட்டுறது அப்படின்னு திரும்பி பார்க்கறா. பார்த்தா திரும்பி பார்க்கவும் முடியல, சரியாதுதான் ஓரளவு தெரியறது. தலையை திரும்பி பார்க்கட்டு கொஞ்சம் தெரிஞ்சுண்டா என்ன, இவள் திரும்பி பார்த்து யாருன்னு பார்க்கறான். அதே சமயத்தில் என்ன ஜெயிச்சுட்டேன்னு நினைச்ச எண்ணமா அப்படிங்கிற எண்ணத்தோட கண்ணனை எட்டி பார்க்கறான் அப்படி அவள் முகத்தை. இரு கண்களும் ஒன்றோடு ஒன்று இணைகின்றன அந்த சமயத்தில். அதை சாதிக்கிறார், அந்த அபிப்பிராயத்தில் சாதிக்கிறார் சுவாமி தேசிகம். பேசியும் பிரேட்சமானஹான் ஈட்சமானஹா பிரேட்சமானஹாங்கிறார். ஆக அவ்வளவு கூறிய பார்வையோட கூட அவள் சாதிப்பிராயமாக அந்த கோபஸ்திரிய இவர் பார்க்கிறார். என் மீது ஜலத்தை அடித்தா இல்லவா, இப்படி என்ன பண்ணுவ என்று கேட்பது போல இருக்க அந்த பார்வை. பஸ்திராயந்திர பிரணிஹிதகரஹாம், அப்படி இருந்துட்டு நீ இன்னொருத்தர் மேல தண்ணி அடிக்கிறையா, இப்ப பார் உன் மேலேயே அடிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட என்ன பண்றார். பஸ்திராயந்திரம்னா துருத்தி, அதுல பிரணிஹிதகரஹா அது அழுத்தமா பிடிச்சிருக்காரு, அவர் தள்ளி விட்டுற போறாளேங்கிறதுக்காக. காதலியானவள் அப்படி திரும்பவே அவள் முகத்துல தண்ணீர் அடிச்சு பண்ணுங்கிற எண்ணம் கண்மொழிக்க முடியாம துருத்திய கீழும் மேலுமாக கையை வச்சு அழுத்தி தான் நீரை பாய்ச்சணும். அத மாதிரி என்ன பண்ணானவன் தீச்சாங்குழலால அவள் முகத்துல தண்ணீரை அடித்தான் அப்படின்னு வர்ணிக்கிறார் சுவாமி தேசிக நாயகி. இந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்போ இரு கைகளாலும் கோபிய இருக தழுவி கொண்டிருக்கிறான்னு கண்ணன். அப்படி இருக்கிற காலத்துல துருத்தியையும் இரு கைகளால அழுத்தி பிடித்து அமுக்கினால்தான் தண்ணீர் பீச்ச முடியும். அப்படி இருக்கிற காலத்துல இவன் தழுவி கொண்டிருக்கிறானா, பீச்சாங்குழல் அடித்தான் சொன்னால் எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி.